ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികചൈതരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി അസത്കുരുപരമ്പരായ നമഃ. പോണധികരണത്തിലെ അർച്ചിതാദി മാർഗം 12 പേരുകൾ ഇരിക്ക, അത് അത്തനെയും ക്രമപ്പെടുത്തി സാധിച്ച് മുടിച്ചിട്ട്. ഇപ്പം 3 അധികരണങ്ങൾ ക്രമം പണ്ടത് ക്രമപ്പെടുത്തത് അതിലേ മുടിഞ്ഞെടുത്തു. ഇപ്പൊ 4 അധികരണത്തില് ഇന്ന് അർച്ചിതാദി ആദിവാഹികാന്ന് സൊല്ലമേ അവള യാര് അപ്പം സന്ദേഹം വന്നു. ഏ വരത് അപ്പിന്നാ ഒരു പക്കം പാത്താ ശ്രുതികളെ വെച്ചിട്ട് എല്ലാം സൊല്ലണം. ഒരു പക്കം പാത്താക്ക ഇവയെല്ലാം അടയാളം മാതിരി എഴുതി നമ്മ പോറ വഴിക്ക് അടയാളം മാതിരി ലോകത്തിന് തെരിയത്. ഇന്നൊരു പക്കം പാത്താക്ക ഇതെല്ലാം ഭോഗഭൂമി മാതിരി എഴുതി. ഇന്നൊരു പക്കം പാത്താക്ക ഇവെല്ലാം ഒരു ദേവതാ വിശേഷങ്ങൾ അപ്പടി തോന്നത്. ഏന്ന ഇതെല്ലാം ലോക അനുഭവം ശ്രുതി ഇവകളെ വെച്ചിട്ട് ഇപ്പോ ഇത് സന്ദേഹമേ വരത്. ഇപ്പൊ സന്ദേഹം വരതിനാല ഇത് വിചാരം പണി തീരുമാനം പണ്ട സൂത്രകാരൻ. അതിനാല ഇപ്പൊ ഇന്ന് അച്ഛഷ് അഹസ് അത മാതിരി ശുക്ലപക്ഷം. ഇപ്പൊ ഇതെല്ലാം സ്വന്തം എന്നർത്ഥം? ഒരു ശുക്ലപക്ഷം സൊന്നാക്ക അത പേ മനുഷ്യ ദേവതകൾ അപ്പൊ മുടിയുമാ? അല്ലത് ഉത്തരായണം, അല്ലത് വെറും നെരുപ്പ്, അല്ലത് പകൽ, ഇത് മാറാ സൊന്നാക്ക ഇതെല്ലാം വന്ന് എപ്പടി ഒരു ദേവതയും ചൊല്ല മുടിയും? അത് ചൊല്ല മുടിയാത്. അതേ മാതിരി പൊതുവാ അടയാളം ലോകത്തില ഉണ്ട്, അത മാതിരി ചൊല്ലിട്ട് പോകാം. അല്ലത് ഇവയെല്ലാം ഭോഗഭൂമികൾ. ഭോഗഭൂമി എപ്പടി അപ്പൊന്നാക്ക അങ്കേ അഗ്നിലോകം, വരുണലോകം, വായുലോകം, അതുമാതിരി ലോകം ലോകം ലോകം അപ്പെല്ലാം പദം ഇരുക്കു. അതെല്ലാം കൊണ്ട് പാത്തതുനാക്ക ഭോഗഭൂമികളാ മാതിരി കൂടെ ഇരുക്കു. ആകെ ഇന്ന് അർച്ചിതാദികളെല്ലാം യാർ അപ്പൊ സന്ദേഹം വന്നത്. സന്ദേഹം വന്നാക്ക അത നിവൃത്തി പണോ? ഇല്ലയോ? ഒരു വിഷയം പറഞ്ഞോ, പൂർവപക്ഷം അപ്പൊന്നാക്ക ദൃഢമാണ് യുക്തി ഇരിക്കും. ഭാഷകാര അപ്പടി ദൃഢമാണ് യുക്തികളെ പോട്ടുതാണ് എപ്പോ പക്ഷങ്ങളും പണിയാറത്. അതനാല ഇതിനോ സാധാരണമാ സുന്ദരതാ നനയ്ക്ക വേണ്ടാം. ആക ഇപ്പോ പൂർവപക്ഷം എന്നാ സുല്ലറ അപ്പിട്ട് പാർക്കലാം. പൂർവപക്ഷത്തിലെ മുതൽ പക്ഷം മാർഗത്തിക്ക് നമ്മ പോറ മാർഗത്തിക്ക് വള്ള അടയാളങ്ങൾ താം. ഉപദേശമേ അപ്പിതാ ഇരിക്കണം. ഒത്ത ഊർക്ക് പോറ അവർ കേക്കറ ഇന്ന് ഊർക്ക് എപ്പി പോകണോ അപ്പിന്ന് കേക്കറ. അപ്പൊ അവർ സൊല്ലത് അവർ സൊല്ലച്ച എന്ന ഇങ്ങേ ഇപ്പി കിളമ്പി അന്ന മരത്തെ താണ്ടി അതുപോലെ നദി വരും, അന്ന നദിയെ താണ്ടി ഒരു പർവ്വതം വരും, അത് പർവ്വത പക്കത്തില് പോണേനാക്ക അത് ഇടത്ത ഉണക്ക് ഗ്രാമം വരും. ലോകത്തിൽ അത മാതിരി പ്രയോഗം ഉണ്ടോയോ? അടയാളം കേക്കത്തെ അടയാളം സൊല്ലോ, ഇപ്പി പോയി അപ്പി പോയി ഇപ്പി തരുമ്പോ അപ്പി തരുമ്പോ വാ അപ്പം നെയ്യ. അത മാതിരി അടയാളമാകവേ ഇരിക്കട്ടുമേ, ഇത് ലോകത്തില ഉണ്ട്. അത മാതിരി ഇങ്ങനെയും അപ്പിത്താണ് ഇന്ന ഉപദേശം. അച്ചിരാതി ഉപദേശം തന്നെ ഇങ്ങനെയോ? നദി മുതലായവകളെല്ലാം എപ്പി അടയാളമാ ഇരുതോ അത മാതിരി ഇങ്ങ ഉപദേശിക്കപ്പെടുന്ന അർച്ചിതാദി മാർഗം കൂടെ വഴിക്ക് നമ്മ പോറ വഴിക്ക് അടയാളമാത്താ ഇരുതത്. അത് അടയാളത്തെ കൊണ്ട് നമ്മ പോടാം. അങ്ങ നെരുപ്പ് ഇരിക്കും, അപ്പുറം പകൽ വരും, അതുക്കപ്പുറം ശുക്ലപക്ഷം വരും. ഇന്ന മാതിരി ക്രമം അടയാളം ഇന്ന കാലത്ത് ഇത് സൊല്ലാ മുല്ലയോ? അതനാല അടയാളങ്ങളെയേ ഇത് സൊല്ലും അപ്പിന്നിട്ട് ഒരു പൂർവപക്ഷം വന്നത്. അതൻ പിറകു രണ്ടാമത് പൂർവപക്ഷം ഇന്ന മാതിരി അടയാളം സൊല്ല മുടിയാത്. அப்படின்னு கண்டனம் பண்றோம். ரெண்டாவது குருபக்ஷம் முதல் குருபக்ஷிய என்ன சொல்றான்னா, இங்க வந்து காலம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அகர் அகஸ்து பகல் சுக்லபக்ஷம் உத்தராயணம் அந்த மாதிரி எல்லாம் காலமே இங்க சொல்லப்பட்டிருக்குது. காலம் சொல்லப்பட்டாக்க காலம் வந்து எங்கேயாவது அடையாளமா இருக்குமா? லோகத்துல காலத்தை அடையாளமா சொல்ல முடியாது. அந்த உத்தராயணத்தை புட்சண்டு போ, சுக்லபக்ஷத்தை புட்சண்டு போன்னு சொல்ல முடியுமா? ஒரு நதி மரம் அத மாதிரி சொன்னாக்க மலை நதி மரம் அப்படின்னு சொன்னாக்க அடையாளம் புரியும். அது இல்லாம பொதுவாக ஒரு காலத்தை சொல்லித்தனாக்கா அந்த காலத்தை வந்து எப்படி அடையாளமா எடுத்துக்க முடியும்? அதனால அடையாளமா எடுத்துக்க முடியாது. அது பொருந்தவே பொருந்தாதே. அப்படி பொருந்தாததுனால இன்னொன்னு மார்க்க சின்னம் அப்படின்னு எங்கேயாவது சொல்றதுதா? இந்த அக்னியோ அர்ச்சிஷோ அல்லது சுக்லபக்ஷமோ இவைகள்லாம் மார்க்க சின்னமா இருக்குது அப்படின்னு எங்கேயாவது இங்க சொல்றதுதா? எங்க எந்த வாக்கியத்தையும் அவன் சொல்லல. சரி, அதனால மார்க்க சின்னம் இல்லைன்னாக்க வேற என்ன சொல்றது அப்படின்னா, போக பூமியா இருக்கட்டுமே, நமக்கு போகத்துக்கு தகுந்த தேசமா இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வாக்கியம் இருக்கு, அகோராத்ராணி அர்த்தமாசாக மாசாக ரிதவஹ சம்வத்சராஹ அப்படின்னு இருக்கு. அகஸ்து ராத்திரி அர்த்தமாசம் பக்ஷம், மாசத்துல பாதின்னு அர்த்தம். அர்த்தமாசம் பக்ஷம் என்ன? பக்ஷங்கள் மாதிரி மாசங்கள். ரிதவஹ ரிதுக்கள், வசந்த ரிது இன்னைக்கு கிரீஷ்ம ரிது ஆரம்பிச்சிருத்து, இந்த மாதிரி ரிதுக்கள். அதன் பிறகு அயனம் சொல்லல, சொல்லாட்டாலும் சம்வத்சரம் சொல்லிடுச்சு. எப்படி இவைகள்லாம் லோகாக அப்படின்னு சொல்லிருக்குது? இவைகள் தான் உலகங்கள், இவையே உலகங்கள் அப்படின்னு அங்க இருக்கு. இவைகள் தான் உலகங்களே, லோகங்களே இவைகள் தான் அப்படின்னு வாக்கியம் ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால லோகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அகர்லோகம் சுக்லபக்ஷ லோகம் இந்த மாதிரி லோகங்களாவே இருக்கட்டுமே. அப்படி இருந்ததுனாக்க அங்கெல்லாம் பூமி, போக பூமி, அங்க போய் அவன் அனுபவிக்கிறான். இந்த முக்தனானவன் இங்கேருந்து போய் அவைகளெல்லாம் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க விரோதம் இல்லையே. அதனால போக பூமியா இருக்கட்டும். அதனாலதான் கௌஷிகி என்ன சொல்லிச்சு, அக்னிலோகமாக சதி வாயுலோகம் வருணலோகம் இந்திரலோகம் பிரஜாபதி லோகம் லோகம் லோகம் லோகம் சொல்றது. இல்லாதவன சொல்ல வேண்டாமே, அது லோகம்னே சொல்லிட்டதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டதெல்லாம் பூமிகள். எப்பேற்பட்ட பூமி? போக பூமி. முக்தன் இங்கிருந்து கிளம்பச்ச எப்படி இந்த லீலாவ பூமி அனுபவிப்பானோ அது மாதிரி அந்த பூமிகளை அனுபவிக்கிறோம், ஆனந்தமா போக பூமிகளை அனுபவிச்சுட்டு போறான். அப்படி சொன்னதுனால பிரம்ம வித்தியக்கும் பலம் சித்திச்ச மாதிரி ஆயிடும் மொழியும். அதனால அதுவே இருக்கட்டுமே. இது ரெண்டாவது ஒரு பட்சம் இந்த அதிகரணத்துல. இப்ப அதற்கு சமாதானம் சாதிக்கிறார். சமாதானம் என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்கா, இவெல்லாம் ஆதிவாகிகால் தான். ஆதிவாகிகால்னாக்க நம்மளை எழுந்துள்ள பண்ணிட்டு வழி நடத்துறவா, அழிச்சின்னு போய் விடுறா. நம்மளை அழிச்சின்னு போய் விடுறவா தான் இந்த அர்ச்சிதாதிகள் எல்லாம். அதுதான் இந்த இடத்துல சரியா இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த பிரம்ம வித்துக்கள் இருக்காளே இவெல்லாம் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ம தேகத்தோட இந்த உடம்புல இருந்து வெளிக்கிளம்புறா. இப்படி வெளிக்கிளம்புற சமயத்துல சுஷும்னா நாடு மார்க்கமாக கிளம்புறாங்க சொல்றோம். அந்த வழியில கிளம்புற சமயத்துல அவன் என்ன பண்ற அப்படின்னாக்க, பகவானால நியமிக்கப்பட்டவாய் அர்ச்சிராதி அபிமானி தேவதைகள், அந்த தேவதைகள் எல்லாம் பெருமாளால நியமிக்கப்பட்டவா. எதுக்கு நியமனம் அப்படின்னா, நம்மளை எழுந்துள்ள பண்ணிட்டு போய் விடணுமா? கொண்டு போய் விடணும். கொண்டு போய் விடுறதுக்கோசரம் திருமாலால நியமிக்கப்பட்டவர், ஆஜ்ஞாபிக்கப்பட்டு நீங்கள்லாம் அவளை கொண்டு போய் விடணும், இது உங்களுடைய கடமை கர்த்தவியம். அப்படி இருக்கிறவாதான் இந்த அர்ச்சராதிகள். ஏன் அப்படின்னா, அந்த ஆதிவாக அதிவகனம் இருக்கு பாருங்க, ஆதிவாகிகால்ன்றது, அதோட அடையாளங்கள்லாம் இங்க இருக்கு. அப்படின்னு அர்த்தம், யாராரு கிளம்பி போறாளோ அவளை கொண்டு போய் விடுறது, கொண்டு போய் விடுறவா யாரோ அவாதான் இந்த இடத்துல ஆதிவாகிக்கிறாள். இதுல ஒரு சுவாரஸ்யம் புரிஞ்சுக்கணும், இந்த இதெல்லாம் நடக்கும். நம்ம ஊர்ல பிரசிடென்ட் வந்தாக்கா அவளை ஆக்சின் போய் உட்காந்து வைக்கிறது, இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆக்சின் போய் உட்காந்து வைப்பார். காரணம் என்ன அப்படின்னு அவருக்குனா வழி தெரியாது தானே, அந்த மாதிரி வந்தவாள்லாம் இன்ட்ரோஸ் பண்ணணும் பிரசிடென்ட்டுக்கு, இவர் தான் வந்து விமானப்படை, இவர் தான் இது கடற்படை, இவர் தான் வந்து தரைப்படை இராணுவம், அது ஒரு தெரியும் எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் அது புரோட்டோகால் அப்படிங்கிறார். அந்த மாதிரி தான் இந்த இடத்துலாம் இவெல்லாம் சர்வைக்கலாயிடுறாளுங்கோ, ஏதோ கொஞ்சம் அந்த ஞான சங்கோஜம் கொஞ்சம் இருக்குது அவ்வளவுதான். மற்றபடி பெருமாளால் அனுகிரகிக்கப்பட்டவா இவர், அப்படி அனுகிரகிக்கப்பட்டவாளா போயிட்டதுனால அவளுக்கே தெரியாதண்ண தெரியும். ஆனால் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் அதுலயும் ஒரு முக்தன், அந்த முக்தன் எம்பெருமானை அடையிறான், அடையிற சமயத்தில் அவனுக்கு எப்படிப்பட்ட கௌரவங்கள்லாம் கொடுக்கணும், எப்படிலாம் அவனை இது பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் பெருமாள் அதெல்லாம் பண்றார். இந்த மாதிரி மனுஷாடு இப்படி கூட்டின்னு வந்து கௌரவிங்கோ, அவளுக்கு சம்மானம் பண்ணுங்கோ, அவளோட பேசுங்கோ, அவளுக்கு சமகானம் பண்ணுங்கோ. நம்ம பெருமாள் எழுந்துள்ள சமயத்துல அன்னைக்கு நம்மாழ்வார் சாத்து போற காஞ்சிபுரத்துல ஞாத்திக்கான போய் சேவிச்சேன், போகச்சு நம்மாழ்வார் எழுந்துள்ளார், வாசல்ல வந்து தங்குற, ஒரு பக்கம் மதுரகவிகள், இன்னொரு பக்கம் நாதமணிகள், அவளோட எழுந்துள்ள எதிர தேவப்பெருமான் நிற்கிற உபயநாசிமாரோட இவா ரெண்டு பேர் நடுவில் வேலை பாராயணம். நம்மாழ்வார் மேற்க பார்த்திருக்கேன், கிழக்க பார்த்து தேவப்பெருமான் நிற்கிறேன், அவன் நடுவுல வேலை பாராயணக்காரா, இந்த பக்கம் கோஷ்டி அந்த பக்கம் கோஷ்டி, நல்லா வேதத்தை முடிச்சா. முடிச்ச உடனே தாத்தாச்சார சுவாமி கிட்ட கையை நம்ம ஜனம் கொடுத்து ஒரு வெள்ளி தட்டுல பழம் புஷ்பம் அஸ்திரம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் கொடுப்பா. அப்போ ஹரிஹோம் ஆரம்பிச்சு ராஜாவி ராஜா சொல்லி அதை வந்து தாத்தாச்சார சுவாமி கொடுப்பார், பரிச்சாரகர்கிட்ட அவர் வாங்கி அர்ச்சகர்கிட்ட கொடுப்பார், அர்ச்சகரெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் நம்மாழ்வாருக்கு மரியாதை. எல்லா சன்னதியும் அப்படிதான், எல்லா சன்னதியிலையும் பெருமாள் எழுந்துள்ளார், எழுந்துள்ளச்சு இந்த மாதிரி இடத்துல பார்க்கணும். இது என்னது அப்படின்னா, பெருமாள் எழுந்துள்ளார், யாரு வந்தாலும் நம்ம ஆதித்யம் பண்ணணும், வர்றதோ பெருமாள் இங்க, அந்த பெருமாளுக்கு நாம வந்து எப்படி உபச்சாரம் பண்ணணுமோ அது மாதிரி உபச்சாரம் பண்ணணும். பெருமாளுக்கே இப்படி உபச்சாரம்னாக்க, இவ்வளவு நாள் ஒரு சம்சாரியா இருந்து அந்த சம்சாரியானவன் மோட்சத்துக்கு போறான் உபாசனத்தை அனுஷ்டிச்சு, அப்படி போற சமயத்துல அவனை எப்படிலாம் ஆனந்தப்படுத்தணும், போகச்சேவே அவனுக்கு ஒரு ஆனந்தம் வந்துடணும். தனியா ஒருத்தன் போனான் எப்படி இருக்கும், அதை காட்டிலும் இத்தனை ஆதிபாகிக்காலும் நல்ல சாம்சன வசனங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி சாமவேதங்கள் எல்லாம் கோஷம் பண்ணிண்டு, அப்புறம் ஜெய ஜீ பகவான் எல்லாம் சொல்லிண்டு, பல்லாண்டு சொல்லிண்டு, புஷ்பங்கள் எல்லாம் அவர் தூவி அப்படியே சூர்ணம் நல்ல வாசனை பொருட்களை தூவி வஸ்திரங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சு அவளை ஆக்சன் பேர் பெருமாள்கிட்ட கொண்டு விடுறதுன்றது எவ்வளவு. அதனால பெருமானால இப்ப நியமிக்கப்பட்டவர்கள் இவர்கள். இந்த ஆதிவாயிகள்லாம் அவ்வளவு சந்தோஷமா அவ பண்ற, அந்த சந்தோஷத்தை இந்த முக்தன் ஏத்துக்கிறான். அதனால இவெல்லாம் அங்க வாக்கியம் அப்படி அமைஞ்சு போயிடுச்சு. இந்த கமயத்திருத்தம், கமயத்திருத்தம்னா அழைத்துன்னு போய் விடுதல், அந்த தர்மம் இருக்கு. தத் புருஷக அமானவக சயினான் பிரம்ம கமயதி அப்படின்னு இருக்கு. தத் புருஷன், அந்த புருஷன், அவன் யார், அமானவன், அப்ராகிருதமான புருஷன், அவன் ஏனான் இந்த முக்தாலே பிரம்ம கமயதி, பிரம்மத்தை அடைக்கிறான், பிரம்மத்தினிடத்துல சேர்த்து விட்டுறான் அப்படின்னு இருக்கு. அது இதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன, அப்படின்னாக்கா இந்த வாக்கியம் எங்க இருக்குது அப்படின்னாக்கா அந்த பிரகரணத்துல கடைசியில வருது. சகான்னு ஏகவச்சனம் தான் இருக்கு. சகான்னாக்க வித்யுத் புருஷன், நேத்தியே பார்ப்போம். வித்யுத் புருஷன், அமானவன், மானசன் அப்படின்லாம் பார்த்தோம். அவன் தான் அதை கொண்டு போய் விடுறான் அப்படின்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த வித்யுத் புருஷன், அமானவன், அவன் தான் கொண்டு போய் விடுறான் இருக்கீங்க. முன்னாடி இருக்கிறவாள்லாம் இவனுக்கு முன்னாடி 8 பேர் இருக்கா, இவனுக்கு அப்புறம் 3 பேர் இருக்கா. அந்த 11 பேரை பத்தி ஒரு வார்த்தை எங்க இல்லை. அப்படி இருக்கச்ச சரி, இவனா புருஷனா இருக்கட்டும், மீதி எல்லாரையும் வெறும் பகல், அக்னி, சுக்லபக்ஷம், உத்தராயணம்னு சொன்னாக்க அவளை எப்படி எடுத்துக்கிறது, அவளை எப்படி இது பண்ண முடியும்? அது வெறும் சாதாரண பகல் அப்படின்னு ஒரு இது தானே சொல்றது, காலத்து தானே சொல்றது. அங்க அவள்லாம் ஆதிபாதிகளும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க சுவாமி பாஷ்யகாரர் என்ன சாதிக்கிறாருக்கு, அந்த வாக்கியம் எங்க இருக்குது, கடைசியில இருக்குது. கடைசியில முடித்து இருந்தா கூட அது என்ன பண்றதுன்னாக்கா முன்னாடி இருக்கிறவாள்லாம் கூட வரிசையா தானே சொல்றது, அர்ச்சு, அகஸ்து, சுக்லபக்ஷம், உத்தராயணம், சம்வத்சரம், வாயு, ஆதித்யம், சந்திரன், விஜித்து, வரிசையா தானே சொல்றது. இதுல ஒத்தர் மாத்திரம் ஆதிவாகிகள், மீதி எல்லாரும் ஆதிவாகிகள் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரிதான் சொல்றது, எல்லாருமே ஒரே மாதிரியாதான் இந்த தட்டில் படிக்கப்பட்டிருக்குது. அச்சுட்டு அபூர்வமான பட்சம்லாம் ஒரே மாதிரியா தானே படிக்கப்பட்டிருக்கு. ஒரே மாதிரியா படிக்கப்பட்ட சமயத்துல ஒத்தருக்கு ஆதிவாகிகத்துவம், மீதி எல்லாருக்கும் ஒண்ணும் கிடையாது. அவெல்லாம் புருஷனே இல்லை, சாதாரண பதார்த்தங்கள் இல்ல வஸ்துக்கள் அல்லது காலங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுறோம். சொல்ல முடிய ஆயிடும். அப்படி சொல்லிட்டா என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா, இந்த ஸ்ருதி உபசம்ஹாரத்துல ஒத்தனை சொன்னா கூட ஒரே மாதிரியாக சொல்லப்பட்ட 12 பேருக்கும் ஒரே மாதிரியா தான் கமயத்திருத்தம் சொல்லணும். அதாவது என்னன்னா, அவாவா அவாவா காரியத்தை பண்ற, முதல்ல இருக்கிறவன் தங்கால் தன்னுடைய இட பரியந்தம் ஐஷன் போறான், அடுத்தவன் தன்னுடைய இல பரியந்தம், அதுக்கடுத்தவன் தன்னுடைய இல பரியந்தம், இப்படியே போகச்சே 9வதா இருக்கக்கூடிய வித்யத் புருஷன் வருணன் இந்தன் பிரஜாபதி இவாளோட சககாரத்தோட பிரம்மத்து பிரம்மகிட்ட பிரம்ம எங்க இருந்தோ அது பெரியதும் ஐஷன் போய் விட்டுறான். அதனால கமயத்துவம்ன்றது சாதாரணம் எல்லாருக்கும், வித்யுத் புருஷனுக்கோ விசேஷமான கமயத்திருத்தம். இவ்வளவுதான் வித்தியாசம். மொத்தத்துல கமயத்திருத்தம்ன்றது அனைவருக்கும் சமானமே சமானமே. அது காரணம் என்னன்னா, உபசம்ஹாரம் முடியச்ச படிக்கப்பட்ட சயினான் பிரம்ம கமயதி அப்படின்ற வாக்கியம் மீது எல்லாருக்கும் அது வந்து உபலக்ஷணம். அதான் ஒருத்தருக்கு சொன்னா கூட அத்தனை பேருக்கும் அது சேர்ந்துடும். இத மாதிரி எங்கேயாவது இருக்குதா அப்படின்னாக்கா, அதாவது அத்திராதி மார்க்கம், அச்சுஷு, அகஸ்து, இதெல்லாம் வெறும் காலம் தானே. அந்த காலத்துக்கு போய் ஒரு புருஷத்துவம் எப்படி நீங்க கல்பிக்கிறீங்க அப்படின்னா, புருஷத்துவம் கல்பிக்கல, உண்மையா இருக்கு. ஏன்னா தம் பிரதிவி அப்ரவீத் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி பிரதிவி அப்ரவீத், ஆபகா அப்ரூவன்னு இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அப்போ பூமி பேசித்துன்னு சொல்ல முடியுமா? பூமி பேசாதே, ஆனா அது பேசித்துன்னு இருக்கு. பூமின்றது ஒரு அச்சேதனம், பிருத்திவி அச்சேதனமான பிருத்திவியை போய் பேசித்துன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு சமாதானம், இந்த பிருத்திவிக்கு அபிமானி தேவத்தையா ஒண்ணு இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தேவத்தை உண்டு. அச்சேதனமா இருந்தா கூட அதுக்கு அபிமான தேவத்தை, அதிஷ்டான தேவத்தைன்னு ஒண்ணு உண்டு. அந்த அதிஷ்டான தேவத்தையானது இந்த இடத்துல பேசித்து அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். இத வந்து இலக்ஷணத்துவாதிகரணத்துல அபிமானம் ஜபதே சுத்து விசேடானுபதித்யாம் அப்படின்னு சூத்திரத்தை சொல்லிட்டு 2வது அத்தியாயம் முதல் பாதம் 3வது அதிகரணத்துல மூணுபட்ட சூத்திரமானாலும் சித்தாந்தமே ஒத்துன்னு இருக்காது. ஏன்னா மூணு பூதங்கள் பிருத்திவி ஜலம் தேஜஸ் அதுதான் திருக்கரணம் எல்லாம் பண்றது. அந்த மூணு தேவதைகளுக்கு தேவதைன்னு சொல்றது இவா திஸ்ரோ தேவதாக அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. திஸ்ரோ தேவதாகனா அந்தந்த தத்துவங்களுடைய அபிமான தேவதைகள் அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ணிருக்கா. அதே மாதிரி இங்கேயும் அர்ச்சிஷன்னு சொன்னா அர்ச்சிஷுக்கு அபிமானி தேவதை அக்னிக்கு, அகஸ்தன் பகலுக்கு அபிமான தேவதை, சுக்லபட்சத்துக்கு அபிமான தேவதை, எப்படி ஒவ்வொன்றத்தையும் அபிமான தேவதை அபிமான தேவதை சொல்லிட்டு போயிடலாம். இது வேதாந்திகள் ஒத்துண்டாயிருக்கிறது. உபநிடத்தினுடைய தத்துவமே இதுலதான் முடியும். இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை இதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது மாதிரி இருக்கு. சரி, இப்ப என்ன எடுத்து இந்த அர்ச்சிஷு அகஸ்து எல்லாம் அபிமான தேவதைகள், அவ எல்லாமே ஆதிவாயிகள், அவ இழந்தோட பண்ணிட போறா, அதெல்லாம் சொல்லிட்டேன். சரி, ஆனா கூட சயனான் பிரம்மகமயத்தின் தான் இருக்குது. அது உபசம்ஹாரத்துல வாக்கிய சேஷம் இந்த கிரமத்தை சொல்லிட்டு யாராரு ஆதிவாய அச்சிராதிகள்னா யாராரு அப்படின்னு ஒரு கிரமத்தை சொல்லிடுத்து, கிரமத்தை சொல்லிட்டு அதுல வந்து கடைசியில சயனான் பிரம்மகமயத்தின் அப்ப ஒத்தனுக்கு தானே அது சொல்றது. மீதி எப்படிக்கு வரும், மீதி எல்லாருமே எப்படி இது வரும் அப்படின்னு கேட்டாக்கா உபசம்ஹாரத்தில் இருக்கிறத கூட மீதி எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம்னு பொதுவா பாஷகாரம் சாதிச்சிட்டார். ஆனால் சுவாமி தேசிகன் வந்து என்ன பண்றாருனாக்கா அழகான உதாரணம் காமிக்கிறார். பூர்வீமாம்சகால் வந்து ஒரு விஷயத்தை ஒத்துருக்கா. பூர்வீமாம்சகால் என்ன பண்றா அப்படின்னாக்கா வாக்கிய சேஷாதிகரணம்னு வருகிறான். அதாவது ஒரு விதிவாக்கியம் ஒரு விஷயத்த சொல்லிடும், ஆனால் அதுல ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்றது அப்படின்னா அந்த விதிவாக்கியத்துக்கு அப்புறம் வர்ற ஒரு வாக்கிய சேஷம் இருக்கும், அது அந்த வாக்கியத்தினுடைய சேஷம் மீதியா இருக்கு, மீதி மீதினு சொல்லுவாரு. அதாவது அதுல வந்து பொதுவா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகும், அந்த விஷயத்தையும் விதிவாக்கியத்துல சந்தேகம் வந்ததோ இல்லையோ அதையும் இதையும் ஒன்னா முடிச்சு போட்டுருந்தோம். முடிச்சு போட்டாக்க அது ஏக வாக்கியமா மாறிடும். ஏக வாக்கியமா மாறுத்துனாக்க அப்ப நமக்கு அர்த்தம் வந்துடும். அது ஒரு உதாரணம் சொல்ற, அக்தாக சர்க்கராக உபததாதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சர்க்கராக அப்படின்னா குட்டி குட்டி கூழாங்கல், சின்ன சின்ன கூழாங்கல் பாருங்க, அதுக்கு சர்க்கராகன்னு பேர். அக்தாக தடவப்பட்டதுன்னு அர்த்தம், அஞ்சனம் பண்ணப்பட்டது. அஞ்சனம்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு திரவ திரவியம், திரவ திரவியத்தை கொண்டு தடவப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த குழாங்கல்ல வச்சுட்டுதான் உபதானம் பண்றது, அதாவது அடுக்கி வைக்கிறது. அப்போ ஒரு சந்தேகம் வந்துடுறது, பொதுவா தடவப்பட்ட திரவ திரவியத்தினால தடவப்பட்டிருக்கு, தடவுறதுனாலே திரவ திரவியம் தான், அதனால தடவப்பட்டிருக்குன்னு தெரியாது. அப்படியேனாக்கா எந்த திரவியம் அது அப்படின்னு சந்தேகம் வந்தது. எண்ணெயா இருக்கலாம், நெய்யா இருக்கலாம், தேனா இருக்கலாம், ஜலமா இருக்கலாம், எதை வேணாலும் சொல்லலாமே, என்ன பண்றது அப்படின்னு அங்க சந்தேகம் வரும். அதுக்கு பூர்வ பட்சம் என்ன பண்றாருனாக்க இங்க வந்து விசேஷமா எதுவும் சொல்லவே இல்லை. அத்தாக சர்க்காக சர்க்கராக உபததாத்தி இந்த வாக்கியம் தான் இங்க இருக்குது. அப்படி இருக்கிறது அந்த இடத்துல எந்த திரவிய திரவ திரவியத்தை கொண்டு இந்த கூழாங்கல்லாம் தடை விடணும், நல்லா பூசி விடணும் அப்படின்னுட்டு ஸ்பஷ்டமா இங்க சொல்லலையோ இல்லையோ, விதி வாக்கியத்தை சொல்லல. சொல்லாததுனால என்ன பண்றதுன்னா ஏதாவது ஒரு திரவ திரவியம், அந்த திரவ திரவியத்தை ஏதாவது எடுத்துக்கோ, அதனால நியமம் பண்ண வேண்டாம். எண்ணெய் எடுத்துக்கோ, நெய் எடுத்துக்கோ, ஜலத்தை எடுத்துக்கோ, எது முடியுமோ அதை எடுத்துக்கோ, அதை வச்சு தள்ளிட்டு போயிட்டு நியமம் சொன்னாத்தான் அது கிடைக்கிறதான்னு பார்க்கணும். கிடைக்குமா, எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இது முடி பண்ண முடியுமா அப்படி அப்படின்னா வரும் அது. ஆனா இங்கேயோ அது வேண்டவே வேண்டாம், ஏன்னா இங்க வாக்கியம் இல்லை, நியமம் இல்லை. இந்த இந்த திரவ திரவியத்தை எடுத்துட்டு தான் அதை பூசணும், அதை இது பண்ணணும் அப்படின்னு இங்க வாக்கியம் எதுவுமே இல்லை. எதுவும் இல்லாததுனால ஏதோ ஒரு திரவியத்தை கொண்டு பண்ணிட்டு போகும் அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயமா இருக்கு. மீமாம்சகர் முதல் அத்தியாயத்தில் விசாரிச்சிருக்காங்க, நல்லா பார்த்து அதற்கு சமாதானம் அப்படி கிடையாது. அநியமம்னு சொல்லிட்டோம்னாலே என்னைக்கும் அவ்யாசியா போயிடும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நியமம் சொன்னாதான் எதுவுமே சரியா அமையும். நீங்க நியமம் சொல்லாம நம்ம இஷ்டத்துக்கு இதா பண்ணணும்னாக்கா எல்லாமே அவ்யவஸ்தையா போயிடும், வியவஸ்தையே இருக்காது, ஒரு நியத்தை இருக்காது, இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஒருத்தர் நெய்ய தெருவு, வேற ஒருத்தர் எண்ணெய் தெருவு, ஒருத்தர் ஜலத்து தெருவு, இப்படி இப்படி ஆகணும். அதனால நியமம் இருந்தாதான் எதுவுமே சரியா அமையும். நியமம் இல்லாத விஷயங்கள்ல எதுவுமே சரியா இருக்காது. அதனாலதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்ற அந்த நியமம் இருக்கணும், கிரமம். அது இருந்தாலும் சரியா அமையும். அந்த ஒழுங்கு முறைன்றது தான் நியதி அப்படின்னு சொல்லணும். அது இல்லைன்னா சரியா அமையாது. இப்ப இங்க இது முக்கியம், நியத்தின்றது முக்கியம், நியத்தி முக்கியம்தான். ஆனா இந்த விதிவாக்கியத்துல இல்லையே அப்படின்னு கேட்டா வாஸ்தவம் விதிவாக்கியத்துல இல்லாட்டாலும் அதுக்கு அடுத்த வாக்கியம் வாக்கிய சேஷமா இருக்கு. அந்த விதிவாக்கியத்துக்கு சேஷம் அங்கமா இருக்கிற வாக்கியம், அந்த வாக்கியத்துல தேஜோவை கிருதம் அப்படின்னு இருக்கு. கிருதம் இருக்கிறதே நெய், அதுதான் தேஜஸ் அப்படி ஜொலிக்கிறது அது அப்படின்னு அங்க இருக்கு. தேஜோவை கிருதம் அப்படின்னு அது நெய், நெய்யை வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுது. வஸ்தியா அது வஸ்தியா அந்த சொல்லிடவே அந்த நாம என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னாக்க முன்னாடி சொன்ன அக்தாகா, அக்தாகாங்கிறதுக்கு இந்த நெய் தான் அங்க எடுத்துக்கணும். நெய்யும் திரவ திரவியம், அந்த நெய்யை கொண்டுதான் இத மாதிரி பூசணும், நெய்ய கொண்டுதான் பூசணும், இஷ்டத்துக்கு பூசிடக்கூடாது. நெய்ய கொண்டு பூசினாத்தான் அந்த இடத்துல, ஏன்னா அந்த நியத்தின்றது இங்க இருக்கு. இத வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கணும், வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னாக்க இப்போ அங்க விதி வாக்கியத்துல இல்லாட்டா கூட கடைசி வாக்கியமான வாக்கிய இருக்கே அதுல தேஜோவை கிருதம் அப்படின்னு இருக்கு. அந்த வாக்கியத்தை கொண்டு பார்த்தோம்னாக்க இது நமக்கு எல்லாம் அமைஞ்சு போயிடுது. இந்த தேஜஸ் கிருதமானது தேஜஸா இருக்குது, இத்த வந்து அதுல சேர்த்துருங்கோ. அப்ப அந்த கூழாங்கல்லாம் இந்த நெய்யினால தடையை இருக்கணும், தடையை அடுக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அதனால இப்ப என்ன எடுத்து வாக்கிய சேஷம்ன்றது ஒரு பிரமாணம், அது தள்ளக்கூடாது. விதி வாக்கியத்துல சொல்லி கொடுத்தோம்னாக்கா வாக்கிய தேசம் தேவையில்லை. விதி வாக்கியத்துல சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ வாக்கிய தேசத்தை கொண்டு அர்த்தம் பண்ணிக்கணும். மீமாம்சகர் நிறைய நிரூபிச்சிருக்கா. அதனால இந்த வாக்கிய தேசமானது பிரமாணமா தான் ஆகிறது. அத மாதிரி இப்ப இங்க இங்க வந்து என்ன இருக்குது, அர்ச்சிதோ அஹா அண்ண ஆபூர்வமான பட்சம் இப்படி ஒரு கிரமத்தை சொல்லிட்டு போறது. சொல்லிட்டு பார்த்த வித்யுத் புருஷனை சொல்லி நான் பிரம்மகமயதி அப்படின்னு சொல்லிடு. இந்த முக்தர்களை இந்த வித்யுத் புருஷனான அர்ஜுன் பேர் விடுறான். இந்த சயேனான் பிரம்மகமயதின்றது வாக்கிய தேசம், முடிகிற பதம் வாக்கியம். அந்த வாக்கியம் இருக்கே அது முன்னாடி சொன்னவா அத்தனை பேர் அன்னைக்கு வைக்கணும். அந்த போன மீமாம்ச அதிகரணம் சொன்ன வாக்கிய தேச அதிகரணம் அதை மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நம்ம அன்வயிக்க வச்சுட்டோம்னாக்க அப்ப எல்லாம் சரியா போயிடுது. அப்ப எல்லாத்துக்கும் இது அன்வயிக்கணும். சக புருஷா, அர்ச்சிஷ் புருஷா, அகஸ் புருஷா, ஆபூரியமான பக்ஷ புருஷா, அதாவது மாச புருஷா, அதாவது உத்தராயண மாச புருஷா, சம்வத்சர புருஷா, வாயு புருஷா, ஆதித்ய புருஷா, இப்படியே போகணும் எல்லாத்துலையும். எல்லாத்துலயும் அந்த புருஷான்றது அன்வயிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா இங்க வித்யுத் புருஷன் அப்படிதான் சொல்றது, வாஸ்தவம் பிராதான்யம் அவனுக்கு சொல்றது. மீதி யாருக்குமே இல்லைன்னு இங்க சொல்லல, ஏன்னா அப்படின்னு இல்லை, அவளுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு ஏதாவது இங்க சொல்லி தான் சொல்லலாம். ஆனா வித்யுத் புருஷனை கொண்டுதான் சொல்றது. அவளுக்கு இல்லைன்னு சொல்லலையே, அவள் கிடையாது இவன் ஒண்டிதான் ஆக்சன் பே விடுவான்னு சொல்லியிருந்தாக்கா அப்ப மீதி யாருக்கும் வேணாம்னு சொல்லலாம். அதனால அவைகள் எல்லாம் தேவதைகள் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கேயோ எப்படி இருக்குது அப்படின்னா, வித்யுத் புருஷன் ஆக்சன் போறான்னு சொல்றது, மீதி எல்லாருக்கும் இருக்கா இல்லையான்னு சொல்லல. ஆனாலும் கூட அவ முதல்ல அர்ச்சிஷு இந்த அக்னி தேவதையானது அவனுடைய இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் அவனுடைய எல்லை இருக்கும் இல்லையோ, அந்த எல்லை பரியந்தம் அவனுடைய லிமிடேஷன், அது வரையும் கொண்டு போய் விட்டான்னு வச்சுக்கோங்க. அத மாதிரி ஒவ்வொருத்தரும் கொண்டு விட்ட முக்தனத்தான் இந்த வித்யுத் புருஷனானவன் ஆக்சன் பே விடுறான் அப்படின்னு அங்க இருக்கு. இப்ப நீங்க அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்ப என்ன ஆகணும்னாக்க, இவாளுக்கெல்லாம் கமயத்திருத்தமே இல்லைன்னு ஆகும். கமயத்திருத்தமே இவாளுக்கு இல்லைன்னாக்க இப்ப இங்கேயிருந்து அவ்வளவு தூரம் எப்படி போனான் இவன், இவனையும் நடந்து போறானா? அந்த மாதிரி கிடையாது, உபநிடத்தை அந்த மாதிரி சொல்லல. இல்லாத போனா அர்த்திஷு அகஸ்து சுக்லபக்ஷம் உத்தராயணம் சம்வத்சரம் வாயு ஆதித்யன் சந்திரன் இதை பற்றி சொல்றதுக்கு என்ன பிரயோஜனம், வேண்டவே வேண்டாம், அவன்லாம் தேவையே இல்லைன்னு ஆயிடும். ஆனால் இங்கேயோ ஸ்பஷ்டமா சொல்லிடுது, ஸ்பஷ்டமா சொல்றதுனால இவெல்லாம் இல்லாம அவன் போக முடியாது. போக முடியாததுனால இந்த வாக்கிய சேஷம் சைனான் பிரம்ம கமயதி அப்படின்னு இங்க சொல்லப்பட்ட அனைத்து பேருக்கும் அது அன்வயிச்சுடுறது. பிரம்ம கமயத்திருத்தம்ன்றது 12 பேருக்கும் உண்டு, அதுல விசேஷமாக வித்யுத் புருஷனுக்கு இவாளுடைய சககாரத்தை வச்சுண்டு வித்யுத் புருஷனானவன் இந்த முக்தன் ஆக்சன் பே விடுறான் அப்படின்னுட்டு இங்க பிடிக்கிற. அப்படியானாக்க ஒரு கேள்வி திருப்பி போறோம், அப்படின்னாக்க இவன்லாம் எப்படி வெறும் அது முன்னாடியே சொன்ன முடியும், பகல் தான் இருக்குது அக்னின் தான் இருக்குது சுக்லபக்ஷம் தான் இருக்குது, அவன்லாம் கொண்டு போய் விடுறா கமயித்தா நேத்தா அப்படின்னு எப்படி வரும், வரும் அது எப்படி என்ன அபிமான தேவதையினால வரும், அபிமான தேவதையா வரும் என்ன தம் பிரதி அப்படின் அந்த மாதிரி இடத்துலாம் இருக்கேன்னு பாஷ்யகாரர் காமிக்கிறார். அதனால இந்த கிரமத்துல தான் எல்லாம் போறது. ஆகவே இப்போ இந்த அதிகரண சாரமாக என்ன சாதிச்சார் அப்படின்னா, இந்த அச்சுராதிகள்லாம் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு சந்தேகத்துல முதல்ல சொன்னோம், வழி மார்க்கத்துக்கு அடையாளம், நம்ம போற வழிக்கு அடையாளமா எல்லாம் இருக்கா, அந்த மரத்தை இங்கே கிளம்பி அந்த மரத்தை போற அந்த மரத்துக்கு வேண்டாம் ஒரு நதி வரும், அந்த நதிக்கு அப்புறம் ஒரு பருவம் வரும், அதுக்கப்புறம் ஒரு கிராமம் வரும், அந்த கிராமம் தான் நீ போக வேண்டியது அப்படின்னு சொன்னாக்க ஒரு அடையாளமா இருக்கு. அந்த அடையாளத்தை சொல்றதுதான் இவைகள் எல்லாம் அப்படின்னுட்டு ஒரு பட்சத்தை சொன்னான். இவைகளோ காலவாக்கி, காலத்தை குறிக்கக்கூடிய சப்தங்களுக்கு போய் அடையாளம் எங்கேயுமே இல்லையே, அதனால அதை சொல்ல வேண்டாம். அதை சொல்லாம இவைகள்லாம் இதுதான் சொல்றது, போக பூமிகள், போக பூமிகளை அதெல்லாம் இருக்கு. ஏன்னா வாழ்க்கையும் அந்த மாதிரி இருக்கு, இவைகள் தான் லோகங்கள், பகல் இரவு நாள் சுக்லபக்ஷம் மாசம் பக்ஷம் மாசம் அயனம் அது ருத்து சமஸ்திரம் இவைகள் தான் லோகங்கள் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை கொண்டு பார்த்தாக்க எல்லாமே இதுதான் போக பூமின்னு ஆயிடும். அதனால போக பூமிகளாக சொல்லலாமேன்னுட்டு இன்னொரு பொறுபக்ஷம் சொன்னான். ஆனா இது ரெண்டுத்தையுமே சித்தாந்தி ஒத்துக்கல. ஏன்னா காலவாச்சியான சப்தத்துக்கு வந்து அடையாளமா சொல்றதுன்றது ஒத்துக்க முடியாது. போகபூமியா ஒத்துக்கலாமேன்னா அது கூட ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவன் யார், இவன் முக்தன், இவனுக்கு வேண்டியது என்னது அப்படின்னாக்கா சாட்சாத் பரமாத்மா அடையிறது, மோட்சத்தை விரும்பி போயிட்டு இருக்காங்க. மோட்சத்தை விரும்பி போறவன் போய் நடுவில் இருக்கிற போகத்தை அனுபவிப்பானா, அவனுக்கு எதுக்கு இதெல்லாம் போகலாம், அதெல்லாம் தேவையில்லை. நாராயணீக நிஷ்டஸ்ய, நாராயணே கதியா இருக்கிறவனுக்கு போய் அல்பமான போகங்கள் அனுபவிக்கிறது பிடிக்கவே முடியாது. அதனால அது கிடையாது. அந்த போகத்தை சொல்றதுக்கோசரம் வரலையது. வேற என்னத்தை சொல்லிடுச்சு அப்படின்னா, இவாள்லாம் ஆதிவாகிக்கால். ஆதிவாகிக்காலா போயிட்டதுனால முதல் வரலேருந்து ஆரம்பிச்சு கடைசி பரியந்தம் அதப்படி செய்யணும். பிரம்மகமேதின்னு இருக்குதே அதை கொண்டு நாங்க சொல்றோம் அப்படின்னா ஒத்தனை தான் சொல்றதுன்னாக்க வாக்கிய சேதம் தான். நீ சொன்ன மாதிரி ஒத்தர் தான் அங்க சொல்றது, ஆனா அது எல்லாருக்கும் அன்வயிக்கும். அது உபலட்சணம், அது உபலட்சணம். ஒத்தர் சொன்ன மீது எல்லாருக்குமே அது வரும், எல்லாருக்கும் வராது. அதை சொல்றதுக்கு இது வந்தது, இது அதனால இது தப்பு கிடையாது. ஆகவே இந்த இடத்துல சொன்ன அதுல வந்து அபிமான தேவதைகள்லாம் இவெல்லாம் இருக்கா, அபிமான தேவதைகளா இருக்கிறதுனால இவெல்லாம் நம்மள அழைச்சிட்டு போறா அப்படின்னு சொல்றதுல எந்த இதுவும் இல்லை அப்படிங்கறத இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக முதல் ஸ்லோகத்துல சாதிக்கிற இந்த இதுல நாலு ஸ்லோகங்கள் சாதிக்கிற அதுல முதல் ஸ்லோகத்துல இது சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகம் பாருங்க. போகஸ்தானான்யமோனி ஜ்வலன தினமுகானி அத்வச்சின்னானி வாஸ்யுஹு லோகோக்தி சாயைவே ஸ்திதமிதமிதி ந அசம்பவாத் காலசப்தே ஸ்பஷ்டே நேத்ருத்வ பும்ஸ்த்வே க்வசித் அதிவஹனம் தத்வத் அன்யைஸ்ச காரியம் சந்திக்தே வாக்கியசேஷாத் கதிரிதி ஜகுஹு அக்ஞாதி வாசோபி மந்த்ரோன். இந்த அர்ச்சிஷு முதலானவைகள்லாம் யாரு, எது, அதெல்லாம் அதுதான் நியமம் இருக்கா அப்படின்லாம் கேட்டு சொல்ற. முதல்ல போகஸ்தானானி அமோனி, இதைகள்லாம் போக பூமிகள். யாரு? ஜுவலன தின முகானி, ஜுவலனம் அக்னி அர்ச்சு, தினம் அகஸ் முகானின்னாக்க மூஞ்சின்னு அர்த்தம் இல்ல, பிரபிருத்தின்னு அர்த்தம். முதலானவைகள் அதாவது அர்ச்சு அகஸ் முதலானவைகள்லாம் அமோனி, அவைகள் போகஸ்தானானி போக பூமியா இருக்குது அப்படின்னு ஒரு பட்சம். இல்ல இல்ல, அத்வ சின்னானி, அத்வ அப்படின்னா மார்க்கத்துக்கு பேர், வழி. அத்வ சின்னானி மார்க்கத்துக்கு சின்னமாக அடையாளமாக இருக்கிறது, அடையாளமாகவும் சொல்லலாம். அத்வ சின்னானி வா சிஹு, அவைகள் அத மாதிரி இருக்கட்டும், போக பூமிகளா இருக்கட்டும், அல்லது மார்க்கத்துக்கு அடையாளங்களாகவா இருக்கட்டும். எப்படின்னா லோகோக்தி சாயைவ, லோகத்துல வழக்கம் இருக்கே, அப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அப்படி போய்லாம் வழி சொல்றோம். அந்த வழியை சொல்றோம், வழியை சொல்ற சமயத்துல அடையாளம் காமிக்கிறோமோ இல்லையோ, அந்த அடையாளம் மாதிரி லோக உக்தி, லோகத்துல இந்த மாதிரி அடையாளம் சொல்றது இருக்குது, அந்த மாதிரியே இருந்துட்டு போட்டுமே. அதனால லோகோக்தி சாயைவ, சாயனாக்க அது மாதிரியே நம்ம சொன்ன லோகத்துல எப்படி சொல்றாலோ அது மாதிரி அந்த சாயையிலே இது சொல்றது, அந்த மாதிரி. இதம் ஸ்திதம், இந்த மாதிரி அடையாளமா இருக்கிறதுன்றது ஸ்திதம் இருக்கு, லோகோக்தி சாயா இருக்குது. அதனால இந்த ரெண்டு பட்சம் இருக்கட்டுமே அப்படின்னுட்டு கேட்டா அதற்கு பதில் அது கிடையாது, அது சரியில்லை. ஏன்? காலசப்தே அசம்பவா, இந்த அகஸ் சுக்லபக்ஷம் இவைகள்லாம் காலவாச்சிகள், காலத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள். காலத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள்ல போய் போக பூமின்னு சொல்றதோ அல்லது மார்க்க சின்னம், மார்க்கத்துக்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு சொல்றது ரெண்டும் வராதே. போகஸ்தானமாகவும் இருக்க, போக பூமியாகவும் இருக்க முடியாது. காலத்தை சொல்லும் சொந்தங்களுக்கு போக பூமிகளா இருக்குது அப்படின்னு அர்த்தம் சொல்லவே முடியாது. அல்லது மார்க்கத்துக்கு அடையாளம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது காலவாசி தான், காலவாசத்துக்கு காலம்தான் அர்த்தம். அந்த காலத்தை விட்டு அடையாளம் எப்படி கல்பிப்பேன், அது கல்பிக்கவே முடியாது. அதனால அசம்பவா காலசப்தே, காலசப்தத்துல காலவாசியான சப்தங்கள் இவைகள், அவைகள்ல இந்த போக பூமின்ற பட்சமும் அதாவது போகத்து லோகங்கள் போகலோகங்கள் அப்படின்னு அர்த்தம் வராது. சம்பவா அத மாதிரி அடையாளம்னு சொல்ல முடியாது, அதுவும் சம்பவிக்காது. பின்ன என்ன அப்படின்னா ஸ்பஷ்டே நேத்ருத்வ பும்ஸ்வே, நேதாவா இருக்கிறது, புருஷனா இருக்கிறது. சைனான் பிரம்மகமை இது வித்யு வைத்யுதாது புருஷ மானசா சைனான் பிரம்ம கமயதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கோ. அதுல பாருங்க கமயத்தின்னா நேத்தான்னு அர்த்தம். ஆக்சன் போறவன், கொண்டு போய் விடுறவன், அதனால கமயத்ருத்தம். அந்த நேத்ருத்வம்னா அதான் கமயத்ருத்தம், அது ஸ்பஷ்டமா தெரிகிறது. ஏனான் பிரம்ம கமயதி அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரிகிறது. அதே மாதிரியாக புன்ஸ்வே புருஷன், இவெல்லாம் ஒரு புருஷா, இவெல்லாம் சாவரும் அச்சேதனம் இல்லை, இவெல்லாம் புருஷர்கள் அப்படின்னு தெரியுது, ஸ்பஷ்டமா தெரியுது. புருஷ சப்தமும் இருக்கு, கமயத்தின்ற சப்தமும் இருக்கு. புருஷ சப்தத்தினால இவெல்லாம் ஒரு புருஷர்கள், ஒரு வித்திய விசேஷங்கள். அத அபிமானி தேவதையும் அப்புறம் சொல்றோம். பொதுவா இவெல்லாம் புருஷால் சித்திக்கட்டும், லோகமும் இல்லை அடையாளமும் இல்லை. பின் என்ன அப்படின்னா கமயத்தின்றதுனால நேத்ருத்வம் இருக்கு, புருஷகன்றதுனால புஸ்தம் புருஷனா இருக்கிறதுன்னு இருக்கு. அது இருக்கிறதுனால நீ அச்சேதனமா சொல்ல முடியாது, அடையாளமாவும் சொல்ல முடியாது. கொச்சித் ஏன்னா சில கொச்சித்துன்னா சில இடத்துல, சில இடத்துல சைனாம் பிரம்ம கமயதின்ற வாக்கியங்கள்லாம் காமிச்சு கொடுக்கறது. வைத்யுதா புருஷா மானசா ஏத்திய பிரம்மலோகா அங்கமயதி அப்படின்னு இருக்கு. வைத்யுதாத்து நேற்றிய சொன்னோம், அந்த வித்யுத் புருஷனிருந்து அந்த வித்யுத் புருஷனே அவன் மானசன், அவன் வந்து அடைந்து இவாளெல்லாம் பிரம்மலோகான் கமயதி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால அங்க புருஷ சப்தம் இருக்கு, கமயத்தின்னு இருக்கு. நேத்ருத்வம் அதாவது கமயத்ருத்வம் புருஷத்துவம் ரெண்டும் தெரியுது. அதனால இந்த கமயத்ருத்வம் புருஷத்துவம் இருக்கிறதுனால இவெல்லாம் ஆதிவாகிகள் தான். ஆதிவாகனம் அதிவகனம் காரியம், அதிவகனம் தான் இவாளால பண்ணப்பட வேண்டும். எழுந்துள்ள பன்னெண்டு ஐசின் பே விடுறது, அதுதான் இவாளால பண்ணப்பட வேணும். தத்வத்து அதே மாதிரி வித்யுத் புருஷன் எப்படி பண்றானோ அந்த மாதிரி அந்நியத்த மீதி அர்ச்சிஷு அகஸ்து சுக்லபக்ஷம் உத்தரான இவைகள்லாம் அவைகளால் கூட அதிவகனம் தான் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னாக்க முதல்ல சொன்னது வெறும் இதுதான், பகல் அக்னி அவரி சுக்லபக்ஷம் அப்படிதானே. கடைசியில சொன்ன வித்யுத் புருஷனுக்கு ஒண்டிதானே அங்க வந்து புருஷன் இருக்குது, நேத்தான் இருக்குது, கமயத்ருத்வம்லாம். இங்க இவனுக்கு எப்படி வரும், மீதி எல்லா ஜனங்களுக்கும் எப்படி வரும், மீதி எல்லா வஸ்துக்களுக்கும் எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சந்தித்தே வாக்கிய சேஷா கதி இது ஜகுஹு. சந்தித்தே சந்தேகம் வந்துருத்தோம்னாக்க அப்போ வாக்கிய சேஷா கதி வாக்கியதேசத்தை வச்சுண்டு விதி வாக்கியத்துல சந்தேகம் வந்துடுறது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு. அந்த சமயத்துல வாக்கிய சேதத்தை கொண்டு அது சாதாரண வாக்கியமா இருக்கும், அது வந்து விதி வாக்கியமா இருக்காது. ஆனாலும் அந்த வாக்கியத்தை கொண்டு கதி நிர்ணயம் பண்ணணும், நிர்ணயம் பண்ணணும். இது ஜகுஹு பூர்வீ மாம்சகள்லாம் சொல்லியிருக்கா. சரி, அவ அக்னி அர்ச்சு அவன் ஆபூர்யமான பட்சம் உத்தராயண மாசங்கள் இதெல்லாம் வந்து வெறும் காலவாச்சி, ஒரு அக்னி வாட்சி அச்சேதன வாட்சி ஆச்சு காலவாச்சி ஆச்சு, அதுக்கெல்லாம் எப்படி வரும் இந்த புனஸ்துவம் கமயத்ருத்தம் நேத்ருத்தம் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அக்னியாதி வாச்சகா அபிமந்த்ரோன் ஜகுஹு. அக்னி முதலான பதங்கள்னா அபிமானி தேவதைகளை, அபிமந்த்ரோன் அபிமானி தேவதைகளை ஜகுஹு சொல்கின்றன. அபிமானி தேவதைகளை அவர்கள் சொல்றது, அப்படி சொல்றதுனால அவளும் புருஷால் தான். ஆக பன்னிரண்டு பேருமே ஆதிவாகிகள், அவன் அத்தனை பேருமே கமயித்தாக்கள் நேதாக்கள், அவன் அத்தனை பேருமே ஒன்னா சேர்ந்து நம்மள ஆக்சன் பே விடுறா. இதுக்கெல்லாம் கமகம் எது அப்படின்னா பூர்ணி மாம்சர சொன்ன வாக்கிய தேசாதிகரணம். அந்த வாக்கிய தேசத்தை கொண்டு இந்த மாதிரி நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சொல்லி முடிக்கிற. இப்போ ஸ்லோகம் சேவிக்கணும். போகஸ்தானான்யமோனி ஜுவலன தினமுகாணி அத்வச்சின்னானி வாஸ்யுஹு லோகோக்தி சாஜயைவ திதமிதமிதி ந அசம்பவாத் காலசப்தே ஸ்பஷ்டே நேத்ருத்வபுன்ஸ்வே க்வசிததிவஹனம் தத்வதன்யைச்ச காரியம் சந்திக்தே வாக்கியசேஷாத் கதிரிதி ஜகுஹு அக்ஞாதிவாசோ விமந்த்ரோன். கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்வத் குரு பரம்பராயே நமஹ.